வாசல் அடையாறு கஞ்சிர தட்ட கொஞ்சிர மாயா மச்சின்ற மச்சம் பக்கம் வந்தார மாயங்கள் காட்டி தினமும் தினமும் வரலாமா தவணை முறையில் தரலாமா சொல்லடி சோன் பப்படி பணியாய் கரைவோமா கரைந்தே கவிதை வரைவோமா சித்தியே கண்ணு குட்டியே புனையும் இணையும் புனைவோமா உலகம் படமாய் தருவோமா மச்சிந்திரம் மச்சம் பக்கம் வந்தாரா